மங்கையற்கரசி வளவர்கோன் பாவை மங்கையற்கரசி வளவர்கோன் பாவை மங்கையற்கரசி வளவர்கோன் பாவை மங்கையற்கரசி வளவர்கோன் பாவை மங்கையற்கரசி வளவர்கோன் பாவை மங்கையற்கரசி வளவர்கோன் பாவை பரிவளை கைமட மானி மங்கையற்கரசி வளவர்கோன் பாவை பரிவளை கைமட மங்கையற்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமட மானி பங்கைய செல்வி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பங்கைய செல்வி பாண்டி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கு அடல் உருவன் பொங்கு அடல் உருவன் ஊத நாயகன் பொங்கடல் உருவன் ஊத நாயகன் பொங்கடல் அங்கையர் கண்ணீர் தன்னொடும் அமர்ந்த அங்கையர் கண்ணீர் தன்னொடும் அமர்ந்த அளவாயாவதும் இதுவே அங்கையர் கண்ணீர் தன்னொடும் அமர்ந்த அளவாயாவதும் இதுவே ஆலவாயாவதும் இதுவே பன்னலம் பூணரும் பாண்டிமாதேவி பன்னலம் புணரும் பாண்டிமாதேவி குலச்சிறையும் இவர் பணியும் அன்னலம் பெருசி அன்னலம் பெருசீர் ஆலவாயீசன் அன்னலம் பெருசீர் ஆலவாயீசன் திருவடியாங்கவை போற்றி கன்னலம் பெரிய காடியும் ஞான சம்பந்தன் செந்தமிழ் இவை கொண்டு கண்ணல்லம் பெரிய காழியுள் ஞான சம்பந்தன் செந்தவள் இவை கொண்டும் இன்னலம் பாட நலம் பாட